ഭീതിനമുദ്ധമുണ്ട്രവന്തം സുജഗത്പുണ്യപടം പ്രദണ്ഡഹസ്തം ശരണാഗത സ്വാർത്ഥവാഗമീടേ ശിഖയാശേചരിഹം പതിം യതീനാം അസംകൃതപരമ്പരായ നമഃ. നേത്തി പൂർവപക്ഷം പര്യന്തം പാദത്തെ മുടിച്ചിട്ടോ. ഇനി സിദ്ധാന്തം. മുതൽ സൂത്രം അധികോപദേശാത്തു പാദരായണസ്യൈവം തദ്ദർശനാത്. അവയിലട്ട് മുതൽ സൂത്രം സിദ്ധാന്ത സൂത്രം ഏർക്കണവേ ധർമ്മവിദ്യയിലിരുന്നുതാൻ പുരുഷാർത്ഥം വരുന്നിട്ട് സിദ്ധാന്തത്തിൽ സാധിച്ചിട്ട് ഇപ്പോ இந்த ஆக்ஷேபம் வருது. பூர்வபக்ஷிகள் ஜெயமணி மகரிஷி என்னென்ன ஆக்ஷேபம் பண்ணாரோ அதற்கெல்லாம் சமாதானம் சாதிக்கணும். அதுக்கோசரம் இப்ப ஆரம்பிக்கிறார். அதிக உபதேசாத்து பாதராயணஸ்ய ஏவம் தத்தர்ஷனாத் அப்படின்னு சாதிக்கிறார். இங்கே து அப்படின்னு ஒரு பதம், அதிகோபதேசாத்து து அப்படின்றதுனால நம்ம பேசச்சேவே ஏதாவது பேசிட்டு இருப்போம், நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆனால் அப்படின்னா அவ சொல்றதுல நமக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நம்ம காமிப்போம். ஏன்னா அவ சொல்ற அது நான் ஒத்துக்க முடியாது அப்படின்றதுல இந்த தூன்றது இந்த அர்த்தத்துல வரும். அத மாதிரி கர்ம பிராதான்யத்தை சொல்லி பிரம்ம வித்யா பிராதான்யத்தை அங்கீகரிக்கல இவர் தேவி மகரிஷி. அந்த மாதிரி பூர்வபக்ஷம் போயிருக்கு. இதெல்லாம் அன்வாரிஷ்யவாதம் சொன்னோம். அதாவது என்னன்னாக்க என்ன பதில் வருது, கர்மாவனுடைய பிராதானியத்தை சொல்றதுக்கு வந்து சொல்றேன் அவ்வளவுதான். அதனால அதிகோபதேசா தூ அப்படின்னா தூ அப்படிங்கறதுனால பூர்வபக்ஷம் ஜெயமணி சொன்னது தள்ளப்படுகிறது, பூர்வபக்ஷமானது தள்ளப்படுகிறது. என்ன அர்த்தம் ஏன் அப்படின்னா அதிகோபதேசா அதிகோபதேசா நீ என்ன சொன்ன இந்த தத்துவமசி அப்படின்ற வாக்கியத்தினால பிரம்மாங்கிறது தான், பிரம்மாங்கிறது தான் ஜீவன், ஜீவன் தான் பிரம்மன்றது அப்படின்னுட்டு நீங்க சொல்லிட்டீங்களோ அதுவே தப்பு. ஏன்னா ஜீவன் தான் இங்க சொன்னான்னு அர்த்தம் கிடையாது. பிரம்மன்றது ஜீவன் இல்லை. சமானாதிகரணியத்தினால ஜீவன் தான் இங்க தெரிவிக்கப்படுகிறான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அதுவே தப்பு. ஏன்னா அதிகோபதேசம் அந்த ஜீவனை காட்டிலும் வேறுபட்ட ஒத்த இங்க சொல்லப்படுகிறான், வேறுபட்டவன் சொல்லப்படுகிறான். ஏன்னா எப்படிப்பட்ட வேறுபட்டவன் அப்படின்னாக்க இந்த ஜீவனோ தோஷத்தோட கூடினவன். எவ்வளவோ நம்ம பார்த்திருக்கோம் கர்ம விஷயனா இருக்கான், இவனுக்கு ஜெகத்காரணத்தோன்றதெல்லாம் வராது. பின்னாடியும் சொல்ல போற ஏற்கனவே சொல்றிருக்க. ஆகையினால இது வந்து அதிகோபதேசம் அந்த ஜீவன் நீ சொல்லக்கூடிய ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன், அதிகம்னா வேறுபட்டவன் அர்த்தம், விலட்சணமானவன். நம்ம பார்க்கிற ஜீவன்னா சாதாரணம், நம்மளை காட்டிலும் ஒசந்த ஜீவன்கள் எல்லாம் இருக்கா நாமளே பார்க்க முடியும். நம்மளை காட்டில நம்ம ஆச்சாரியாள்னா எவ்வளவு ஒசந்தவாளா இருக்கா, அவன் என்ன சொல்லுவா எனக்கு என்ன தெரியும், நம்ம ஆச்சாரியர் நம்ம அடியனுடைய சுவாமி தானே ஒசந்தவன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி எழுந்தே போறது நமக்குள்ளேயே அப்படி இருக்கிற சர்வேஸ்வரன் எவ்வளவு ஒசந்தவனாக இருப்பான். அதனால அதிகோபதேசாத்து பாதராயணத்து ஏவம் பாதராயணருக்கு வியாசர் அவருக்கு ஏவம் இவ்வாறு திருவுள்ளம். என்ன திருவுள்ளம் அப்படின்னா வித்தியிலிருந்துதான் பிரம்ம வித்தியிலிருந்துதான் இதுவே கிடைக்கிறது, புருஷார்த்தம் கிடைக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி இதுல இருந்து கிடைக்கல, கர்மாவுடைய கிடைக்கல. ஏன் அப்படின்னா பிரம்மம் வந்து இருக்கு, ஜீவனை காட்டிலும் பிரம்மம் விலட்சணமா இருக்கு. அது எப்படி இருக்கு தெரியுமா, பிரம்ம வித்தியைகளுக்கு உபாசியமாக இருக்கு. அப்ப உபாசியமா இருந்தாக்க நாம வந்து தெய்வத்தை சேவிக்கிறோம், நம்ம பகவானை சேவிச்சு எத்தனையோ வேண்டுறோம். இப்படி வேண்டுதல் எல்லாம் பண்ணினோம்னாக்க உடனே எம்பெருமான் பக்திக்கு ஆட்பட்டு அவன் நம்மளை அனுகிரகிக்கிறான் அப்படிதான் சொல்றான். ஆதலனால இந்த வேத்யா இருக்கான், உபாசியனாக இருக்கான். உபாசியனா இருக்கிறதுனால இவன் வந்து நமக்கு பலத்தை கொடுப்பான் பிரம்ம வித்யா துவாரா அப்படின்னு அர்த்தம். அது ஏன்னா தத்தர்சனம், தத்தர்சனம். அந்த மாதிரி ஜீவன் இருக்கானே நம்ம எல்லாம் பத்து ஜீவாள் மோக்ஷ முக்திய மோக்ஷத்தை அடைஞ்ச முக்தாளும் இருக்கா, எப்பொழுதும் சுத்தாளா நித்திய சூரியனும் இருக்கா. இந்த மூணு பேருக்கும் சம்பவிக்கவே சம்பவிக்காத அனந்த கல்யாண குணங்கள். அத மாதிரி ஹேய பிரச்சனை கப்தம் அதை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்ம வித்தியைகள் எல்லாம் உபதேசம் பண்றதோ அதுல ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதுதான் சரியானது. அதனால இப்ப என்னாச்சு, ஜீவன் தான் பிரம்மம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி சொன்னான், ஜீவன் தான் பிரம்மன்னு சொன்னான். பிரம்மம் பிரம்மமே ஜீவன் ஆவதுன்னு அத்வைதிகள் சொன்னான். அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி இல்ல. பிரம்மன்றத கூட ஜீவன் தான், அதாவது பிரம்மான் ஒண்ணு தனியே கிடையாது ஈஸ்வரன்னே. அதனால ஜீவன் தான் இங்க இருக்கான், அந்த ஜீவன் தான் இங்க சொல்லப்பட்டா அவனை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வித்யேன்னு மீமாம்சகன் சொன்னது. அத கண்டனம் பண்றாரு. இப்போ அந்த ஜீவனை காட்டிலும் வேறுபட்ட பிரம்மம் இருக்கு, அந்த பிரம்மமானது உபாசியமா இருக்கு. அது உபாசியமா இருக்கிறதுனால அந்த சித்தோபாயமான அவனும் சாத்தியோபாயமான பிரம்மத்தையும் நமக்கு பலத்தை கொடுப்போம் அப்படின்றத இங்க சாதிக்கிறாரு. இப்ப அதுக்கு வாக்கியங்கள்லாம் இருக்குது, அந்த வாக்கியங்கள் எல்லாம் வச்சுட்டு தத்தர்சனாதன வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள்லாம் என்னென்ன சொல்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இப்போ அந்த ஸ்ரீ சுக்தியை சேவிச்சோன்னா நமக்கு அர்த்தமாயிடும். இப்ப அந்த கிரந்தத்தை எடுத்துக்கிறீங்க. அதிக உபதேஷாஸ்து பாதராயணஸ்ய ஏவம் தத்தர்சனாத் சுஷப்தாத் பக்ஷோ வியாவிருத்தா. து அப்படிங்கிற சப்தத்தினால பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமானது வியாவிருத்தா மாற்றப்பட்டது, தள்ளப்பட்டது. பாதராயணஸ்ய ஏவம், பாதராயணருடைய திருவுள்ளம் இதுதான். எது வித்யாதக பலனிதி மதம், பிரம்ம வித்யா இருக்குதே அதிலிருந்துதான் பலன் வரும் அப்படிங்கிறது தான் பாதராயணருடைய திருவுள்ளம். புதக ஏன் அப்படின்னா அதிகோபதேஷாத், அதிகோபதேஷாத் இவனை காட்டிலும் வேறுபட்டவனாக விலட்சணமாக உபதேசிக்கப்பட்டிருப்பதால் அப்படின்னு அர்த்தம். அதாவது கர்மசு கர்த்துகு பிரத்யகாத்மனா அதிகசிய, கர்மசு கர்த்துகு யாகாதிகள்லாம் வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கு, அந்த கர்மாக்கள்ல கர்த்தாவா இருக்கிறவன் இந்த ஜீவன், அவனை காட்டிலும் பிரத்யகாத்மனா அவனை காட்டிலும் அதிகசிய வேறுபட்டவன், வேறுபட்டவன் அர்த்தாந்தர பூதஸ்யன்னு சுதப்பிரயோகம் பண்றேன். அது என்ன மேலானவன் அர்த்தம், அர்த்தாந்தர் பூதன் சர்வ விலட்சணம், நாம எல்லாமே பரம சுத்தமா இருக்கணாமோ. ஆனால் எம்பெருமானோ பரம சுத்தமாக சர்வ விலட்சணாக இருந்துள்ளிருப்பான். அர்த்தாந்தர பூதசிய வேத்யசிய, வேத்யம் உபாசியம் அர்த்தம், அறியப்பட வேண்டியவன், உபாசிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு அர்த்தம். வேத்யசிய வேதன பூத வித்யாயா, வேதனம்னாக்க உபாசனம்னு அர்த்தம், பிரம்ம வித்யைன்னு அர்த்தம். அந்த வித்யைக்கு பல சாதனத்த உபதேஷா, பல சாதனத்தம் எது உபாசியமோ அதுவே பிராப்தியம், எது உபாசியமோ அதுவே பிராப்தியம். அந்த பிராப்தியமான பிரம்மத்தை அடையப்பட வேண்டிய பிரம்மத்தை அடையணும்னு அதுக்கு சாதனை எது அப்படின்னா இந்த பிரம்ம வித்யை தான். பல சாதனத்தோ உபதேசா, பல சாதனத்தும் சொல்லப்பட்டிருக்கு. தரிசனா நாங்க சொல்லல, ஸ்ருதியே சொல்றது. அது தருதனா திருஷ்ய தேகி வேதாந்த வாக்கியே அதிக விஷயத்துவம், வேதாந்த வாக்கியங்கள் இருக்கே அவைகள்ல ஜீவனை காட்டிலும் பிரம்மம் அதிகமா இருக்கு அப்படின்னு திருஷ்யதை காணப்படுகிறது. அதனால வித்யையும் இதுவா இருக்கு. வித்யைக்கு எது விஷயம் அப்படின்னா பிரம்மம் தான். அந்த பிரம்மம் ஜீவன் இல்ல, ஜீவனே கிடையாது. ஜீவன்றவன் உபாசகன் தான், உபாசியமும் பரமாத்மா தான். அதனால பரமாத்மா தான் இங்க உபாசியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியமே சொல்றது. இதுல மூணு விஷயம், உபாசகன் ஜீவன், உபாசியம் ஜீவனை காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மா. அப்போ உபாசியத்துக்கு எது எதுக்கு உபாசியம்னா உபாசனத்துக்கு உபாசியமா இருக்கு, விஷயமா இருக்கு. உபாசனம்ன்றது மூணாவது விஷயம். இந்த மூணு இருக்கு. ஜீவன் என்ன பண்றான், உபாசிக்கிறான். எதை உபாசிப்பான், பிரம்மத்தை உபாசிக்கிறான். அப்படி இவனால உபாசிக்கப்பட்ட பிரம்மம், அந்த உபாசனமாகிற ஒரு தியானம் இருக்கு, அதுதான் பலப்பிரதமா இருக்கு, பலத்தை கொடுக்கறது அப்படின்னு இதுக்கு அர்த்தம் இருக்கு. எங்க ஏவமேவகி இவ்வாறுதான் இருக்கு. சத்வித்யை தான் முதல்ல எடுக்கிற. சத்வித்யன்றது சாந்தோக்கியோபனத்துல ஆறாவது பிரபாடகத்துல இருக்கு. அது சொல்றது ததைக்ஷத பகுத்யாம் பிரஜா ஏயேதி தது ஐக்ஷத. அந்த சச்சப்த வாக்கியமான பரதேவதையானது சங்கல்பிப்பது என்னென்ன, பகுத்யாம் பிரஜா ஏயேதி, நான் பலவாக ஆகக்கடவேன், அதற்காக சமஷ்டி திருஷ்டியை பண்ணக்கடவேன். பகுஸ்யாம் அப்படின்னு வெஷ்டி திருஷ்டி, அதாவது பிரம்மாண்டத்தெல்லாம் சிருஷ்டிச்சுட்டோ அதுல சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டிச்சு அப்புறம் நம்மளெல்லாம் சிருஷ்டிக்கிறது, இது வெஷ்டி திருஷ்டி. அந்த வெஷ்டி திருஷ்டிக்கு முன்னாடி வெஷ்டி திருஷ்டியை பண்றதுக்கு வேண்டிய சாமகிரிகள் எல்லாம் சம்பாதிச்சுக்கணும், அதுக்கு சமஷ்டி திருஷ்டின் பேரு. அதனால சமஷ்டி திருஷ்டி பிரஜா ஏயேதி சுகாமயத்தியாம் பிரஜா ஏயேதி சகா அகாமயத்த. அந்த பரமபுருஷானவன் சங்கல்பித்தான் பகுஸ்யாம் பிரஜாயேய. ரெண்டும் இது தைத்திரிய பண்றது, மின்னாடி சொல்றது சாந்தோக்கிய பண்றது, ரெண்டுமே ஒரே விஷயத்த சொல்றது. இத்தியாதிக்கு பகுபவன சங்கல்ப பூர்வக சிருஷ்டியாதே சங்கல்பிச்சுக்கலாம். இந்த சங்கல்பிக்கிறதுங்கிறது நம்மளால முடியுமா? ஒரு ஜீவன் நான் வந்து சங்கல்பிச்சுட்டு இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னா முடியுமா? அது நடக்காத காரியம். அதனால பகுபவன சங்கல்ப பூர்வக சிருஷ்டியாதே. அந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இதுக்கெல்லாம் கர்த்து, அதுக்கு கர்த்தாவா இருக்கிறவன் யாரு? சர்வஜ்ஞ சர்வேஸ்வரஸ்ய, அவன் சர்வேஸ்வரன். எல்லாருக்கும் ஈஷிதாவா இருக்கான், எல்லாரையும் ஈசனம் பண்றவன், ஆள்கிறவன். அந்த சர்வேஸ்வரஸ்ய அவன் கரணாதிபாதிபஸ்ய, கரணம் இந்திரியம், இந்திரியத்துக்கு அதிபன் ஜீவன், அவனுக்கு அதிபன் பரமாத்மா. அதனால கரணாதிபாதிபஸ்ய அவன் எப்படிப்பட்டவன், அனவதிக அதிசய ஞான ஆனந்தைக சுரூபஸ்ய, எல்லையற்ற சிறப்பை உடைய. ஞானம் என்ன, ஆனந்தம் என்ன, அதை மட்டுமே சுரூபமா உடையவன். அது ஞான ஞான சுரூபம்னு சொல்லிட்டு ஆனந்த சுரூபம்னு அதிலேயே எல்லா திருக்க ஞானங்களும் அடங்கிடும். அதனால அப்படிப்பட்ட சுரூபத்தை உடையவன். இவ்வளவு இருக்கிறவனுக்கு ஏதாவது தோஷம் இருக்குமோ அப்படின்னு நிகழைய பிரச்சனைகசிய, தோஷங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டானவன், தோஷங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டு என்னைக்கும் சுபமான கல்யாண குணங்களை உடையவன், திவ்ய கல்யாண குணங்கள், ஒரு தோஷம் கூட அவங்ககிட்ட கிடையாது. அப்படிப்பட்ட வேத்திய, வேத்தியன்னா உபாசியம், உபாசிய வித்யா பிரம்ம பிராப்தி பலாய விதீயதே. இந்த வித்யானது பிரம்ம பிராப்தி பலாய, சத்வித்ய உபதேசத்து எதுக்கு அப்படின்னாக்கா அந்த பிரம்மத்தை அடையணும். பிரம்மத்தை அடையிறதுன்றதுக்கோசரம்தான் பிரம்ம பிராப்தி பலாயம் வந்து விதீயத்தை விதிக்கப்படுகிறது. இப்படி விதிக்கப்படுறதுனால பிரம்ம வித்யை அப்படிங்கிறது என்னது அப்படின்னாக்கா, பிரம்மத்தை அடைவதற்கு சாதனமா இருக்கிறது, பிரம்மத்தை அடைவதற்கு சாதனமாக இருக்கிறது, அது இங்க விதிக்கப்படுறது. ஆகையினால புருஷார்த்தம்ன்றது எது இருந்து கிடைக்கும் அப்படின்னா பிரம்ம வித்தியிலிருந்துதான் கிடைக்கும். இவன் போர்புருஷ சொன்ன மாதிரி கர்மாவிலிருந்து வரவே வராது. கர்மா கர்மாவை அனுஷ்டிப்பவன் ஜீவன், அவனை காட்டிலும் வேறுபட்டவன் பரமாத்மா, அந்த பரமாத்மாவானவன் உபாசியமா இருக்கான். அந்த உபாசியத்துக்கு இது எப்படின்னா உபாசனம், உபாசனத்துக்கு உபாசியம் அது பரமாத்மா. அதனால உபாசனம் தான் சாதனமே என்று இந்த கர்மாக்கள் அல்ல அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தினால சித்திக்கிறது. இனிமேல் அவ பூர்வபக்ஷிகள் எல்லாம் சொல்லிட்டு வந்தார் ஒழியோ ஆச்சார தரிசனாத் தச்சுதே அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தார். ஆச்சார தரிசனாதுன்னு ஒரு சூத்திரம் சொன்னாவா, அந்த சூத்திரத்துல என்ன இருக்குன்னா கேகே மகாராஜரான அஷ்வபதி அவர் உத்தாலகர் முதலான ரிஷிகள் எல்லாம் போற அவகிட்ட சொல்ற யக்ஷமான் உகவை பகவந்தோகமஸ்தி நான் யாகம் பண்ண போறவனாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அவ சொன்னா. அதனால யாகம் பண்றதுதான் பிரம்மவித் அக்ரேசராளுக்கு கூட ரொம்ப விசேஷமா பிரதானமா இருக்குது, கர்மாதான் பிரதானமா இருக்கு. ஆகையினால கர்மாதான் பிரதானம், பிரம்ம வித்தியங்கிறது அங்கம்தான் அப்படின்னு அவ சொன்னான் மீமாம்சகர். இப்ப அதற்கு சமாதானம் சாதிக்கிறோ புல்யம் சுதரிசனம். புல்யம் சுதரிசனம்னு இங்க சூத்திரம் ஆச்சார தரிசனாது நீ சொன்ன, கர்ம பிராதான்யம்தான் காணப்படுகிறதுன்னு நீ சொன்ன. அந்த தரிசனம் இருக்குதே சமமா இருக்கு, கர்மாவை விடுறவானு இருக்கா இங்க அதையும் பாக்குறோம், கர்மாவை அனுஷ்டிக்கிறவாயும் பாக்குறோம், கர்மாவை விடுறவாளையும் பாக்குறோம். பிரம்மவித்துக்கள்னா என்ன பண்ணுவான்னாக்க காமியமாக எதையும் அனுஷ்டிக்க மாட்டார். நாமெல்லாம் காமியத்தையும் அனுஷ்டிக்க மாட்டோம், என்ன பண்ணினாலும் சரி நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோம் சிவன் நாராயண பிரீத்தியர்த்தம் பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு நாம வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சாத்விக தியாகம் பண்றோம், தேசிகிதரன் ஸ்ரீ வைஷ்ணவ சாத்விக தியாகம் பண்ணாம எந்த காரியமும் பண்ண மாட்டோம். எதை பண்ணினாலும் சரி சாத்விக தியாகம் தான் பண்ணணும், சாப்பிடுறோம் சாப்பிடிச்ச கூட சாத்விக தியாகம் பண்ணணும், எதுவும் பண்றதில்லை இப்போ. ஆனா சாத்விக தியாகம் வைதிக கர்மாக்கள்ல பண்ணிட்டு இருக்கோம், ஒரு அவபாசனம் பண்றோமா ஒரு கல்யாணம் பண்றோமா எல்லாத்திலயும் உண்டு சாத்விக தியாகம். சாத்விக தியாகம்னா நான் மகாதானங்கள்லாம் அதெல்லாம். அதனால எதை பண்ணினாலும் சரி சாத்விக தியாகம். அப்படி பண்றதுனால நமக்கு காமியம்னு எதுவுமே கிடையாது, காமியன்றது எதுவும் கிடையாது. எல்லாமே அந்த காலத்துல வேதாத்தியனம் பண்ணா, வேதாத்தியனம் எதுக்கு பண்ணா அப்படின்னா அக்னிஹோத்திர பலாவேதா. இன்னைக்கு வாக்கிங் போயிட்டே இருந்தோம் ரெண்டு பேரும், அவகிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் அக்னிஹோத்திர பலாவேதா. வேதாத்தியனம் எதுக்கு பண்ணான்னா அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு ஓதுறோம், அத்தியனம் பண்ணி முடிக்கிறோம், சாஸ்திரம் வாசிச்சிருந்தோம், அதுக்கப்புறம் விவாகம் பண்ணிக்கணும், விவாகம் பண்ணிட்டு ஆதாரம் பண்ணிட்டு நிச்சயாக்னிஹோத்திரியா இருக்கணும், அதுக்கோசம்தான் வேதாத்தியனம் அப்படின்றதான் சாஸ்திரம் சொல்லிட்டு போயிருக்குது. அதனால அக்னிஹோத்திர பலா வேதா அப்படின்ட்டு. அதனால இந்த மாதிரி கர்மாக்கள் எல்லாம் பண்ணினோம்னாக்க இதுக்குதான். இப்ப என்ன எடுத்து எதை படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம், ஜீவனம் எதை படிச்சோம்னாக்க நமக்கு இதுவாகும் சபலமாகும் அப்படி எல்லாம் போயிடுச்சு. ஜீவனத்துலதான் போறதே தவிர்த்து ஆத்ம யாத்திரையில போல, தேக யாத்திரையில்தான் போயிட்டு இருக்கு. ஆத்ம யாத்திரையில யாரும் போறது கிடையாது. ஆகையினால அந்த ஆத்ம யாத்திரையில்தான் முக்கியம். ஆத்ம யாத்திரையை பார்க்கிறவன் கர்மாவை பிரதானமாக பார்க்கவே மாட்டான். ஆத்ம யாத்திரையை பார்க்கிறவன் காமிகள பணத்தை எதிர்பார்க்க மாட்டான். அதனால பிரம்மவித்தா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னாக்க காமிய கர்மாக்களை அனுஷ்டிக்க மாட்டான். அதனால இவன் அந்த ரிஷிகள் சில பேர் காபசேயான்னுட்டு ரிஷிகள் இவன்னா பிரம்ம ஞானத்தை உடையவர்கள். அவள்னா என்ன பண்ணாலும் தெரியுமா, அவ பேசுறான் அந்த வித்வான்கள்லாம் அவள்லாம் பேசினான். அவள்னா யாருன்னா காவஷேயர்கள் ரிஷிகள். அவள் என்ன சொன்னா தெரியுமா, கிமத்த வயம் அத்தியேஷ்யாமே, நாம என்னத்துக்கு அத்தியனம் பண்றோம், கிமத்த வயம் யக்ஷாமே, நாம எதுக்கு யாகம் பண்றோம், பண்ணவே வேண்டாமே, எதுவுமே வேண்டாமே, என்னத்துக்கு இதெல்லாம் நமக்கு. இவா எவ்வளவு விரக்த அக்ரேசராளா இருக்கா, விரக்தி வைராக்கியம். நம்ம என்னத்துக்கு அத்தியம், என்ன அர்த்தம் அப்படின்னா வெறும் பணத்துக்கோசரம் அத்தியனம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி யமத்தாவையும் யக்ஷியாமகே காமிய கர்மாவுக்கோசரம் யாகம் பண்ணக்கூடாது. அவன் எதுக்கு பண்ணாலாம் தெரியுமா, பிரம்ம வித்தியை முடிக்கணும், அதுக்கோசரம் யாகம் பண்ணுவா. அப்போ காமிய பலன் கிடையாது, அனபிசம்மித பலம். பணத்தை எதிர்பார்க்காம பகவத்கீர்த்தமாக யாகத்தை பண்றாவா, அது பிரம்ம வித்தியைக்கு உபகாரம் பண்ணும், சககாரம் பண்ணும், அங்கமா இருக்கும். அப்படிதான் பண்றது. அதனால பின்னாச்சு யாகத்தை அனுஷ்டித்தே ஆகணும், ஆனா காமிய கர்மாவா அனுஷ்டிக்க கூடாது. காமிய கர்மாக்கள் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா பிரம்ம வித்யா நட்சனுக்கு காமிய கர்மா எதுக்கு, நமக்கு காமிய கர்மாவே வேண்டாம். அதனால நம்ம பெரியவா அழகா சொல்லி வச்சுட்டு போயிட்டா, எத்தனை சாப்பிட்டாலும் எத்தனை அனுபவிச்சாலும் பிரமாணம் சமைச்சுட்டு பண்ணிடும்போ. அதனாலதான் நம்ம ஆராதனை பண்ணிட்டேதான் பிரமாணம் சாப்பிட்டியான்னு கேட்கக்கூடாது. அந்தரியாமி ஆராதனை எடுத்தா பிரமாணம் ஆராதனை நம்ம சாப்பிட கூப்பிடுச்சா கூட சரி, நாவல் பாத்திர காலட்சேகம் நினைச்சா சாப்பிட கூட்டான்னு அவர் சொல்லுவா, இன்னைக்கு பிரமாணம் ஆராதனும் நம்ம குடிசையிலேயே ஆகட்டும் அப்படின்னுவா. அந்தரியாமி ஆராதனும் பிரமாண குடிசை நம்ம குடிசையிலேயே ஆகட்டும், அதாவது நீ சாப்பிடுறது நம்ம மாதிரி சாப்பிடு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இத மாதிரி சொல்லணும். அதே மாதிரி எதையாவது நம்ம பிரமாண ஆச்சாரியால் சாப்பிடுச்சோம்னாக்க சுவாமி சாதிச்சாகும். ஆப்பிள் வாங்கிட்டு போயிட்டோம் ஒரு வாட்டி, அப்ப சுவாமி சாதிச்சாச்சு, இங்க பிரமாணம் அம்சையறது இல்லையே, இது எதுக்கு வாங்கிட்டு வந்த அப்படின்னு. ஏன்னா ஆப்பிள் அம்சையறது இல்ல, அதாவது சுவாமி அம்சையறது இல்ல, அதனால பிரமாணம் செய்யறது இல்ல. இங்க பிரமாணம் அம்சையறது இல்லைன்றதுனால இது எதுக்கு வாங்கிட்டு வந்த. நாங்களாம் சின்ன 21 வயசு அப்போ அந்த சமயத்துல இந்த வாக்கியத்தை சுவாமி சாதிச்சாச்சு. 21 வயசுக்கு சுவாமி வந்து சதுசாஸ்திர பண்டிதரான வேதாத்தியனம் முழுக்க பண்ண, அப்பவே எல்லா பெரிய பெரிய மகாசபைகள்லாம் பரிசு கொடுத்து உத்தம சிரேணியில பாஸ் பண்ணுவார் சுவாமி. அடையவங்கள்லாம் அப்பதான் வித்யாபியாசமே ஆரம்பிச்சிருக்கோம், அவ்வளவு தண்டம். அப்படி இருக்கிறது சுவாமி வந்து அடையவங்கள்ட்ட இந்த வார்த்தையை சாதிச்சாச்சு, இந்த மாதிரி இங்க அம்சையறது இல்லையே, பெருமாள் அம்சையறது இல்ல, தான் சாப்பிடறது இல்லைன்னு சொல்ல மாட்டார். அதனால எதுவா இருந்தாலும் தனக்குன்னு பார்க்க கூடாது, எல்லாம் உள்ள இருக்கிற அந்தரியாமிக்குதான். அதனாலதான் பசி எடுத்தா சாப்பிடுவோம், தூக்கம் வந்தா தூங்கிடுவோம். உள்ள இருக்கிற பிரமாணம் ஆசைப்படுறான், இதுல திருப்பாவையில வரும் பாருங்க, வெள்ளத்தரவில் துயரவன் தவித்தனை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பெயர் அறவம். மெல்ல மெதுவா தான் சொல்லுவாங்க, மெல்லதான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா அரி உள்ள பெருமாள் எழுந்திருக்கிறான், நம்ம தூங்கச்ச நம்ம தூங்குறோம்னு அர்த்தம் பண்ணிக்க கூடாதான், உள்ள பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கிறது. அதனால உள்ள பெருமாள் எழுந்திருக்கிறதுனால மெதுவா நம்ம எழுந்திருக்கணுமா, ஹரிஹி ஹரிஹி ஹரிஹின்னு 7 வாட்டி சொல்லணும் எழுந்திருக்கச்ச. அந்த ஹரிஹி ஹரிஹின்னு 7 வாட்டி சொல்லணும், அப்ப மெதுவாதான் சொல்லணுமா, உரத்த சொல்லிடக்கூடாதான். சொல்லிட்டே பெருமாள் எழுந்துன்றா குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பெருமாளை பாத்துக்கணும். அதனால நம்ம தூங்கறது கூட சரி, பகவான் தான் அங்க நித்திர எழுந்துடுறான், அவன் சயனிச்சுட்டு இருக்கான், அப்படிதான் பார்க்கணும் நாமும். ஆகையினால இது வந்து எல்லாமே காமியம் கிடையாது, நாம பண்றதெல்லாம் எல்லாம் சிவன் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னு தான் எங்காத்துல வந்து சிவன் நாராயண பிரீத்தியர்த்தம் சங்கல்பிக்கிறோம். இன்னும் சில பேர் பகவத் பிரீத்தியர்த்தம் சங்கல்பிக்கிறார், சிவன் நாராயணன் சொன்னதுனால பிராட்டியும் சேர்ந்துடுறார், பகவத் பிரீத்தியர்த்தம்னா அந்த சப்தத்தினால சேர்றா. இங்க ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணன் ரெண்டும் சேர்றதுனால, அதனால எங்க குடும்பத்தை வச்சுட்டு இருப்போம். எப்பயோ ஒண்ணு எம்பெருமானுடைய பிரீத்தி கோசரம் தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருப்போம், அதனால நமக்கு விரோதம் வராது. அதனால இவ கேக்குற கிமர்த்தாவயம் அத்தியேஷியாமகே, நாம எதுக்கு அத்தியனம் பண்றோம், கிமர்த்தாவயம் யக்ஷியாமகே, எதுக்கோசரம் எந்த பலனுக்கோசரம் நாம யாகம் பண்ணணும். அங்க பதம் பாருங்க, கிமர்த்தா எந்த பலனுக்கோசரம், அதாவது பலனை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு அர்த்தம். அதனால யாகம் பண்றது யாகம் பண்ணாதது ரெண்டுமே எப்படி சேரும் அப்படின்னு சொன்னாக்க, பலத்தை எதிர்பார்த்து பண்ற கர்மாக்களை பண்ணக்கூடாது, பலத்தோட பலத்தை எதிர்பார்க்காம கர்மாக்களை பண்ணணும். எந்த பலத்தை எதிர்பார்த்து நம்ம பண்றோமோ அந்த கர்மாக்கள் ஆத்ம யாத்திரைக்கு உபயோகப்படாது, அது தேக யாத்திரைக்கு தான் உபயோகப்படும். ஆனால் நம்ம வந்து அதை எதிர்பார்க்காம இதுக்கோசரம் பண்ணணும். ஆத்ம யாத்திரைக்கோசரம் பண்ணினோம்னா பலத்தை எதிர்பார்க்காம பண்ணினாக்கா அது சாஸ்திர சம்மதம். அதனால இங்க துல்லியம் சுதர்சனம் அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப பாருங்க, வித்யாயாக பிரதானத்வேபி, பிரம்ம வித்யானது பிரதானமா இருக்குது. பிரம்ம விதம் ஆச்சாரம் துல்லியம். இப்போ அஸ்வபதி இருக்க, கேகய மகாராஜரான அஸ்வபதி, ஜனகர் இருக்க, இவ எல்லாரும் பிரம்ம வித்துக்கள் தான். அவள்லாம் கர்மாவை அனுஷ்டிச்சா அப்படின்னு அவன் சொன்னான் ஒரு பக்ஷி. இப்போ சூத்திரகாரன் என்ன சொல்ற, இந்த பிரம்ம வித்ய பிரதானமா இருந்தாலும் சரி, அப்போ பிரம்ம வித்துக்கள்லாம் கர்மாவை அனுஷ்டிக்கிறதா அனுஷ்டிக்கிறா அப்படின்றதும் இருக்கு, கர்மாவை அனுஷ்டிக்கல அப்படின்றதும் இருக்கு. இந்த ரெண்டு ஆச்சாரம், ஆச்சாரம் அனுஷ்டிக்கிறது, இந்த அனுஷ்டிக்கிறதானது ரெண்டுமே காணப்படுகிறது. கர்மாவை அனுஷ்டிக்கிறதும் காணப்படுகிறது, கர்மாவை அனுஷ்டிக்க வேண்டாம் அப்படின்றதும் காணப்படுகிறது. அத சொல்ற ஆச்சார தரிசனம் துல்லியம், ரெண்டும் சமம். நீ சொல்றதும் இருக்கு, நாங்க சொல்றதும் இருக்கு, ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்ன்றத புரிஞ்சுக்கும். புரிஞ்சுனா நீய ஒத்துட்டு வரணும். கர்மணாம் அனாச்சார தரிசனம் அப்படி அஸ்தி, கர்மாவும் அனுஷ்டிக்காம இருக்கிறதுன்றது கூட இருக்கு, ஸ்ருதியில தான் இருக்கு, நாங்க ஏதோ கல்பிச்சுள்ள. இதே உபநிஷத் வாக்கியமே இந்த மாதிரி சொல்றது. அது ஐதனே ஆரண்யத்துல சொல்றது, ரிஷயா காவஷேயா கிமர்த்தா வயம் அத்தியேஷ்யாமையே கிமர்த்தா வயம் யக்ஷியாமையே இத்தியாதம். ஏன் யக்ஷியாமகே, நாங்க ஏன் யாகம் பண்ணணும், பழம் எந்த பழத்துக்கோசரம் பண்ணணும், பழத்தை எதிர்பார்க்காம பண்ணணும், பழத்துக்கோசரம் நாங்க பண்ண மாட்டோம் அர்த்தம். அத சொல்ற அப்ப கர்மானுஷ்டான தருவனம் சரி. இப்ப அஸ்வபதி பண்ணாரே, ஜனகர் பண்ணாரே அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்ற, கர்ம அனுஷ்டான தரிசனம் தூ, கர்ம அனுஷ்டானம் பார்க்கப்படுகிறது. அது என்ன அர்த்தம் தெரியுமா, பலாபிசந்திரஹித கர்மனா வித்யாங்கத்வா, அவ அனுஷ்டிச்சான்னாக்க பலத்தை எதிர்பார்க்காம பண்ண கர்மா, அந்த கர்மா பிரம்ம வித்யக்கு அங்கமாக இருக்கு, அந்த கர்மா பிரம்ம வித்யக்கு அங்கமா இருக்கு, அங்கமா இருக்கிறதுனால அதை அவ அனுஷ்டிச்சா. அதனால பிரம்ம வித்யக்கு எது அங்கமோ அது பலத்தை எதிர்பார்க்காத கர்மா. அத அஸ்வபதியோ ஜனகரோ இன்னும் கேசித்வஜன் இந்த மாதிரி பெரிய பெரிய மகாராஜாக்கள் பெரிய பெரிய பிரம்ம வித்துக்கள்லாம் அனுஷ்டிச்சுட்டு இருந்தா, அதனால அத சொல்றது. அதனால பலாபிசந்தி ரகிதசிய, பலத்துல அபிசந்தி அது ரகிதசிய, அது இல்லாத கர்மா கர்மனா வித்யாங்கத்வா. தியாகஸ்து, நான் கர்மாவை நாங்க விட்டுடுறோம் அப்படின்னு சொல்றாளே காவஷேயாள், கர்மாவே நாங்க பண்ண மாட்டோம், பண்ண வேண்டாம், எதுக்கு நாங்க பண்ணணும் அப்படின்னு கேக்குறாளே தியாகஸ்து. அதை விடுறது என்ன தெரியுமா, பலாபிசந்தி யுக்தசிய பல காமிய கர்மா, பலத்தை எதிர்பார்க்கிற கர்மா, பணத்தோடு பணத்தை எதிர்பார்த்து பண்ற அனுஷ்டிக்கிற கர்மா இருக்குது, அது வித்யா விரோதித்வா, வித்யா விரோதி, வித்யக்கு விரோதி, பிரம்ம வித்யக்கு அது விரோதி. ஏன் அப்படின்னாக்க, நம்ம சித்தாந்தம் நிறைய வாட்டி சொல்றோம், அகம் மத்ரக்ஷண பரஹ மத்ரக்ஷண பலம் ததா நமம, நான் என்ன ரக்ஷண பலம் இருக்க, ரக்ஷா பலம், அந்த பலம் என்ன, அதனுடைய பலன் என்ன, மூணுமே எனக்கு இல்லை. நம்ம ஸ்ரீபதே தேவ மோக்ஷன்றதே எப்படி ஆனந்தத்தை அனுபவிக்கணும், பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கணும், அவனுடைய திவ்யானந்தத்தை அனுபவிக்கணும்ன்றது தானே, அது கூட என்னுடையதல்ல, ஸ்ரீபதே தேவ பெருமாளுக்கு தான் அது அப்படின்னு விடுறது நமக்கு. அதனால எதையுமே எதிர்பார்க்காம இருக்கிறது தான் பரமைகாந்தித்தம். மொத்தம் பரமைகாந்தியா இருக்கான்னாக்க வெறும் உட்காந்து ஆச்சாரமா இருக்கிறது, நாராயண நாராயணம் சொல்லிட்டு இருக்கிறது இல்ல, பரமைகாந்தியா இருக்கிறது எந்த பழத்தையும் எதிர்பார்க்காம பகவானையே தியானம் பண்ணிட்டு உட்காந்து இருக்கிறது தான், எந்த பலனா இருந்தாலும் எனக்கல்ல அவனுக்கு தான் அது அப்படின்னு சொல்றதுதான் நம்ம பரம சிவேஸ்வர சித்தாந்தம். அதனால அந்த சித்தாந்தத்தை அனுகுணமா பார்க்கச்ச எந்த சின்ன சின்ன ஆசை கூட வரக்கூடாது. சில விஷயங்கள் ஒத்துக்க போறோம் நம்மளே கூட. இப்ப வந்து நமக்கு மழை வேணும்னு ஆசைப்படுறோம், திருமாவட்ட மழை வேணும்னு பிரார்த்திக்கலாம். மழை எதுக்கு? பிரம்ம வித்யா நட்சத்திரத்துக்கு மழை தேவையா அப்படின்னா அப்படி இல்லை. நான் அனுஷ்டானம் பண்ணுவானா நான் தீர்த்தம் பண்ணணும், அதுல நதியில ஜலம் போகணும், கணத்துல தீர்த்தம் இருக்கணும், திருவாரூர் திருவாராதனம் பண்ணணும், அதுக்கு ஜலம் வேணுமே, அதுக்கு புஷ்பம் வேணும், அதுக்கு பிரசாதம் வேணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் பகவான் கோசம் நம்ம எதிர்பார்க்கறது. அதெல்லாம் தோஷம் இல்லைன்னுட்டு பகவத்கீதா பாஷ்யத்திலையும் தாத்பரிய சந்திரிகையிலையும் எம்பிரமானாரும் சுவாமி தேசிகனும் சாதிச்சிருக்கார். ஆகையினால அந்த மாதிரி பண்ணினா யாருமே தோஷம் சொல்லல, இத மாதிரி பண்ணினாதான் தோஷம். வெறும் நமக்கோசரம் காமியமா பண்ணிண்டாக்க அது ரொம்ப தப்பு. ஸ்தேன ஏவ சகாங்கிற பெருமாள் அவ நமக்கு கொடுக்கற யாகம் பண்ணா, யாகம் பண்ணினாக்க அதுக்கு சில பலன்கள்லாம் கொடுத்தாலாம் தேவதைகள், அத வாங்கிண்டா. வாங்கின உடனே அவன் என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த பழத்தை என்ன பலனை கொடுக்கிறாளோ அதை வாங்கிட்டு உடனே தான் அனுபவிக்க கூடாதான், திரும்பவும் யாகம் பண்ணணுமா அந்த பழத்தை கொண்டு, திரும்பவும் யாகத்தை பண்ணணும், திரும்பவும் கர்மாவை அனுஷ்டிக்கணும். தான் அந்த பழத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சான்னு தேனையே தேனன்னு திருடன்னு அர்த்தம், திருடன்னு அர்த்தம். இவன் திருடன் ஆகிடுவான். இன்னைக்கு கேள்வி கேட்டா, இன்னைக்கு வந்து காம்படிஷன்லாம் நடந்தது, அதுல நானும் போய் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்க டிபார்ட்மெண்ட்லாம் அடுத்தது இருந்தது. முதல்ல வேத பாஷ்யத்துல ஒரு பையன் இதை சொல்லிட்டு இருக்கான், தேன ஏவ சகா திருடன். அப்ப சூரியநாராயண பட்டர்னு கர்நாடகாலேருந்து வந்திருந்தார். அவர் கேட்ட, ஒரு திருடியாவது அப்பா அம்மாவை ரட்சிக்கலான் இருக்கே, அதனால அந்த திருட்டுத்தனம்ன்றது கூட நல்லதா இருக்குதே, அது எப்படி அப்படின்ட்டு இவர் கேள்வியை கேட்டார். அவன் அதுக்கு அழகா பதில் சொன்னான், அப்பா அம்மாவை ரட்சிக்கிறதுன்றது கௌரவமானது, ஆனால் திருடுதல்ன்றது திருடல் தானே, திருடுறது தானே அது, அதனால அதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதனால இந்த இடத்துல ஸ்தேன ஏவசகம் சொன்னது என்னன்னா, யாகம் பண்ணி அதுக்கு பலன் கொடுக்கறதுன்றது அந்த பலனை வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தரும் கொடுக்கல, மேற்கொண்டு திருப்பி மேல மேல யாகம் பண்ணணும், நிறைய நிறைய பகவானை குறிச்சு யாகம் பண்ணணும், அதுக்கோசரம் அது சொல்றது. அதனால காமிய புத்தியே வரக்கூடாது, அந்த சிந்தனையே வரக்கூடாதுன்னு அர்த்தம். அதனால அது சொல்றது, அது தியாகஸ்து படாபிசந்தி யுக்தஸ்ய வித்யா விரோதித்வாதி விரோதித்வாதி இது அபிப்பிராய. வித்யா விரோதித்வாதி காமியமா இருந்ததுன்னாக்க அது வித்யைக்கு விரோதியா இருக்கும், அதனால அதை வந்து பண்ணவே கூடாது, அதுதான் இங்க திருவள்ளம் அப்படின்னுட்டு அவ ஆச்சார தரிசனாத்துன்னு அவ சூத்திரம் பண்ணினா, பூர்வபக்ஷ சூத்திரம். அதுக்கு கண்டனம் துல்லியந்த தரிசனம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்ட. அடுத்தது சச்ருதேன்னு பூர்வபக்ஷத்துல சூத்திரம் இருக்கு. என்னது அப்படின்னா, எதேவ வித்யா கருதி ததேவ வீரியவத்தரம் பவதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அங்க எப்படி அர்த்தம் பண்ணணும்னு அவன் பூர்வபட்சம் சொன்னான்னாக்கா, எது கரோதி தது வித்யா அப்படின்னு அர்த்தம் பண்ணோம். எந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறோமோ அத வந்து வித்யை கொண்டு பண்ணு. அதனால உத்தீத வித்யா இல்ல, எல்லா வித்தியையும் எல்லா பிரம்ம வித்தியைகளையும் கொண்டு இந்த கர்மாவை அனுஷ்டிக்கணும், அதனால பிரம்ம வித்தியைகள்லாம் கர்மாவுக்கு அங்கமாயிடுறது அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு இப்ப கண்டனம் பண்ற சூத்திரக்காரர், அசார்வத்ரிகி சார்வத்ரிகம் இல்ல, எல்லா பிரம்ம வித்தியைகளுக்கும் அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. எல்லா பிரம்ம வித்தியைகளும் அது கிடையாது, அத சொல்றதுக்கோசம் இங்க வரவே இல்லை. அசார்வத்ரிகி புத்தீத வித்தியை உண்டிதான் அங்க அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா புத்தீத வித்தியில உண்டிதான் இந்த மாதிரி இருக்கு, எதேவ வித்யாகரோதி ததேவ வீரியவத்தரம் பகுதின்றது. ஏன் அங்க என்ன இருக்கு, நீ வந்து யக்கரோதி தத் வித்யா அர்த்தம் பண்ண அது இங்க வராது. ஏன்னா எதேவ ஏவகாரம் கழு நனு ஊ வா இத மாதிரி சப்தங்கள் எல்லாம் இருந்ததுன்னாக்க அதுக்கு பேரு பிரசித்தவன் நிர்தேசம்னு பேரு. பிரசித்தவன் நிர்தேசம்னா மின்னாடி எது தெரிஞ்சுட்டு இருக்குமோ அத அனுவாதம் திரும்ப சொல்றதுன்னு அர்த்தம். ஏற்கனவே அன்னைக்கு சொன்ன பாருங்கோ ராம நாமத சரவசிய புத்திரா அப்படின்னா அப்புறம் சகா அப்படின்னு சொன்னாக்க அண்ணா யகா ராமஹா ஆதி சக சீதாயாக பதிகி அப்படின்னு சொன்னான். எவனொருவன் ராமன் என்பவன் இருந்தானோ அவன் சீதைக்கு பதி அப்படின்னு சொல்றோம். அப்ப எவனொருவன் அப்படின்னா முன்னாடி இங்கே சொல்றப்ப நாம தசரதனுடைய புத்திரன் ராமன் அப்படின்னு நாம சொல்றோம். அததான் இந்த இடத்துல சீதாயாக பதிகி அப்படின்னு அனுவாதம் பண்றது. இது பிரசித்தான நிர்தேசம். எச்சப்தம் ஏவ சப்தம் பா சப்தம் இதெல்லாம் வந்ததுன்னா இத வந்து சொல்றதுன்னு அர்த்தம். அதனால இப்ப என்ன சொல்ற எதேத வித்யா கரோத்தின் இருக்கு ஏவகாலம் இருக்குது. இந்த ஏவகாலம் இருக்கிறதுனாலேயே இங்க வந்து பிரசித்தான நிர்தேசமா இருக்கு. பிரசித்தான நிர்தேசமா இருக்கிறதுனால இந்த இடத்துல பிரம்ம வித்யா இருக்குது. அனைத்து பிரம்ம வித்தியைகளும் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்க முடியாது. அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா பிரசித்தவ நிர்தேசம். அது ஏன் பிரசித்தவ நிர்தேசம் வந்தது? முதல்ல பூமி ஏதது அக்ஷரம் உத்தீத உபாசீத அப்படின்னு ஆரம்பிச்சுடுத்து அந்த பிரகரணம். அந்த பிரகரணமானது பூமி ஏதது அக்ஷரம் உத்தீத உபாசீதன்னு ஆரம்பிச்சுடுத்து. அதனால உத்வீதத்தை ஆரம்பிச்சுடுத்து. உத்வீத வித்தியை ஆரம்பிச்சு அதன் பேரில் இந்த இதய வித்யா கரோத்தின்னு இங்க இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இங்க சொல்லப்பட்டது உத்வீத வித்யா விஷயமானதே தவிர்த்து சர்வ பிரம்ம வித்யா விஷயம் கிடையாது. அதனால அசார்வத்ரிகி அப்படின்னு சூத்திரக்காரர் பண்ற சர்வத்திர கிடையாது. சர்வ பிரம்ம வித்யானாம் தர்ணாபிரதி அங்கம்னு கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த உத்வீத வித்யே கூட நியமேன கர்மாவுக்கு அங்க இல்லை. நம்ம இஷ்டப்பட்டா அங்கமா இருக்கும், நாம இஷ்டப்படல அப்படின்னா அது அங்கமா இருக்காது. அவ்வளவுதான், இஷ்டப்பட்டாதான் அது இதுவா இருக்கும், இல்லன்னா வராது. ஆகையினால இந்த இடத்துல சர்வ பிரம்ம வித்யான்றது அர்த்தம் அடிக்க கூடாது அப்படின்னு இங்க திருவள்ளுவர் அசார்வத்ரிகின்றது. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.